वागर्थाविव संपृक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वर वंदे पार्वती परमेश्वर சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் போய்வதும் வீடு பேரு தருமே பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்வே பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்வே உடலோடு உயிர் வந்து இணைகிற தவம் இது நாட வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அதில் மனம் போய்வதும் வீடு பேரு தருமே